சுற்றி வந்து கழனியை தெய்வமில சுற்றி வந்து தலை வணங்கி கரம் குவித்து உழுது பரம்படித்து உழுது பரம்படித்து முளை கொள்ள நீரோட விட்டு உழுது பரம்படித்து உழுது பரம்படித்து முளை கொள்ள நீரோட விட்டு பழுதரவே நட்டதலை கடைபிடுங்க நட்டதனை களை விடுங்கி மடை திறந்து நீர் பாய விடு செழுத்திடவே பொங்கலிட்டு செழுத்திடவே பொங்கலிட்டு செழுத்திடவே பொங்கலிட்டு காத்தவராயனை வேண்டும் செய்தார் Yeah, yeah, yeah, yeah.